முப்பத்து மூவர் அமரர்க்கு சென்று கப்பம் தேவீர்க்கும் கலியது இலையாய். முப்பத்து மூவர் அமரர்க்கு சென்று கப்பம் தேவீர்க்கும் கலியது இலையாய். செப்பமுடைய தேனுடையால் சேற்றார்க்கு செப்பமுடைய தேனுடையால் சேற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலையாய். வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலையாய். செப்பம் நமிலை செவ்வாய் சிறு மருங்கு செப்பம் நமிலை செவ்வாய் சிறு மருங்கு